السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலாண்மையாளர்களே, சகோதரர்களே, உலகத்துல வரலாறுல முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நெருங்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களை சோதிச்சிருக்கிறார். சோதனைன்றது முஸ்லிமுக்கு எழுதப்பட்டது, கட்டாயமா வந்து தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாசு அன் யுத்ரகு வை யகூலு ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா, அவங்க ஈமான் கொண்டதுக்கு பின்னால அவங்கள நாங்கள் சோதிக்காம சும்மா விடுவோம்? அப்படி இல்லை, ஈமான் கொண்டு மும்மின் ஆயிட்டா அவங்களுக்கு சோதனை கட்டாயமாயிடும். அல்லாஹ்வால பல வழியிலையும் சோதிப்பான். ولا نبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. بيت كوندو بشير كوندو فرلا دار ويسير كوندو يوشاي نلنگ الله عليو كوندو كودمت الولوم الموكاكرن كوندو إبدي فلوهي الله تعالى شوذي فان. பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராய் சொல்லுமோ, அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா, ஏதாவது கஷ்டங்கள் வந்தா அவங்க இன்னால் இல்லாய் இன்னா இளைஞர் ராஜாவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அல்லாவு கண்டு உள்ள ஆட்கள் அல்லாவின் பக்கம் மீள போற ஆட்கள் என்று அல்லாவின் பக்கம் மீளுவோம். 1200 வருஷ வரலாறுல இலங்கையில நாங்க இன்றைக்கு நேற்று பார்த்த ஒரு சிச்சுவேஷன் இருந்ததில்லை. 30 வருஷ கால யுத்தத்தில் கூட முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய துரோகிகளை வாழ்ந்ததில்லை. இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் நாட்டுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. ஏனைய பொறுப்புல இருக்கிறவங்க துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. மதகுருமார்கள் துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் துரோகம் செஞ்சதாக வரலாறு இல்லை. இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு யாரால துரோகம் நடந்துச்சோ அவங்க முஸ்லிம்களுடைய அடிப்படையில் உள்ளவங்களும் இல்லை. யாருக்கு ஒரு விளக்கம் கெட்ட ஒரு மடலுக்கு ஒரு விஷயம் காட்டப்பட்டுச்சோ அவங்களுக்குள்ள நடந்த சில தவறுகள் ஏழை சமூகங்களுக்கு தெரியவர்கள். இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க எங்களோட வாழக்கூடிய அந்நியர்களோட அழக வாழணும். அதுக்காக வேண்டி மார்க்கத்துடைய சில வரையறைகள் இருக்குது, அவைகளை தாண்டி போயிடவும் கூடாது. இன்னைக்கு எப்படி வந்துட்டா, ஷிர்க்குடைய விவாதத்துகள்ல முஸ்லிம்கள் பங்கெடுக்கிறது சாவாழ்வுன்னு நினைச்சாங்க. அது யாரு காட்டி கொடுத்து சாவாழ்வோ தெரியா? பொதுவா சாவாழ்வு என்று பேசுறவங்க சாவாழ்வுக்குரிய நிபந்தனைகளை பேசவும் இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமைகள் என்று பேசக்கொள்ள அதிக நிபந்தனைகள் பேசப்படவும் இல்லை. எல்லாம் ஒரு ஜாதி கொலப்பை விட்டு யாருக்கு என்ன செய்யறது விளப்பம் இல்லை, கடைசிக்கு மல்வட்டியை தூக்கிக்கொண்டு பந்தலைக்கு போற நிலைமை வந்துட்டு. இது சிறுக்குடைய ஒரு இபாதத், அதுல பங்கேற்கிறதும் சிறுக்கு தான். இப்படியான சாவாழ்வு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்நியர்களுடைய நோயாளிகளை நோய் விசாரிச்சிருக்கிறாங்க, அவங்களோட துன்பங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க, அவங்களோட உடன்படிக்கை செஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாம் நடந்திருக்குது, எங்களுக்கு முன்மாதிரிகள் இருக்குது. ஆனா எங்களுக்கு ஒரு வரையறை, அதுக்குள்ளால நாங்க இருந்துட்டு போயிட்டு. முஸ்லிம்கள் என்றைக்கும் கோழைகளும் இல்ல, பயந்தவங்களும் இல்லை. வரலாறுல அப்படி ஒன்று முஸ்லிம்களுக்கு இல்லை. ஆனா எப்ப முஸ்லிம்கள் கோழைகளாக பயந்து போய் ஒடுங்குவாங்களோ அல்லாஹ் சோதனை சும்மா வரும். நீங்க பாத்தீங்களா, இந்த நியூசிலாண்டுல ஷூட் பண்ணினத வீடியோ பாத்துருப்பீங்களே, கயோசன் பார்த்தவங்க. கயோசன் இப்படி நானே யோசித்துறேன் உங்களுக்கு என்னைக்கு விலங்குதா. நீங்க பாத்தீங்களா அதுல 50 பேரை கிட்டத்தட்ட 49 பேரா அவ்வளவு பேரையும் கொலை செய்ய காட்டணும். எல்லாம் கையை கேட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் பாக்கலையா. எல்லாருக்கும் ஆத்திரம் வந்திக்கும் கவலை வந்திக்கும். நான் வேற ஒரு பார்வையில தான் பார்த்தேன். அங்கிருந்து அவ்வளவு பேரும் கோழைகள். என்னடா அவங்களுக்கு என்ன அங்கே செய்யணும் என்ற ஒரு ஐடியா இல்லாத ஆளுக்கு. நான் ஒரே அடியா ஒரு 10 பேர் முன்னுக்கு போயிட்டு இருந்தா அவன் யாரை ஷூட் பண்ண 2 பேர் மௌத்தா போவாங்க. ஆனா என்ன செய்யலும் அவனை கையில் உள்ளதை பறிச்சு எடுக்கலுமா இல்லையா. அவன் ஒரு மனுஷனா இல்லையா. அவன் 10 பேரா. அவன் ஒரு மனுஷன். எனக்கண்டா அதை பார்க்க போல தாத்தாரியர்கள் ஞாபகம் வந்துச்சு. யாரு சாத்தாரியர்களுடைய காலத்துல மிச்சம் பயங்கரமான விஷயங்கள் பதிவாகுது கிதாபுகள்ல. ஒரு பொம்பளை 10 ஆம்புலேயுக்கு சொல்லுவாளாம் இங்கே இருக்கணும் எங்கேயும் போறல்ல என் வீட்டுக்கு போய் வாழை எடுத்துக்கொண்டு வந்து 10 பேரையும் கழுத்து வெட்டும் வரைக்கும் பேசாம இருப்பாங்களா. இது வலது போகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஷூட் பண்ற இடது போகத்தில் உள்ளவங்க எல்லாம் நடுக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஏ பாஞ்சு வந்து பிடிக்கலவா அதை விடுவலை. அந்த அவன் லோட் பண்ணிக்கொண்டு வந்தது முடிஞ்சு இப்ப பெரிய அவன் லோட் பண்ணிக்கொண்டு வருவதைக்கும் எவ்வளவு பார்த்து கொண்டிருக்கிறார் பாக்கலையா. இப்படி கோழைகளை உம்மத்து வாழல. அப்படி வழிகாட்டப்பட்ட ஆட்களும் இல்ல. நாங்க கோழைகளா வாழ்ந்ததுக்காக வேண்டி வெற்றி கிடைக்க போறதும் இல்ல. அல்லாஹ் சோதனை உங்களுக்கு வந்தா நீங்க கோழைகளா இருந்தாலும் சோதனை வரும். தைரியசாலியெல்லாம் இருந்தாலும் சொல்லுங்க வருமா இல்லையா. வர்றது வரும். ஏன் கோழையா மௌத்தா போகணும். அப்படி ஒரு மார்க்கம் இல்ல இஸ்லாம். அப்படி கோழைகளை வாழ வைக்கிற ஒரு மார்க்கம் இல்ல இஸ்லாம். இன்னைக்கு கிறிஸ்தவ பாதிரிமார் விளங்கின அளவு எங்கடவங்களுக்கு விளப்பம் இல்லை. மன்னிக்கணும். நான் சொல்ற விஷயத்துக்கு முதலாவது மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது என்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு இவங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உம்ரானு பைத்தில் குதுஸ் கராபு யஸ்ரி பண்ணாங்க. உம்ரானு பைத்தில் குதுஸ் கராபு யஸ்ரி பண்ணாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்கள் மீள கட்டுறது மதீனாவுடைய அழிவுண்டாங்க. 2018 கீழ ஒரு பங்கர் ஒன்று தோண்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கல் வச்சு வேலை நடந்து கொண்டிருக்கு. உம்ரானு பைத்தில் குதுஸ் நடக்குது. இப்ப அதே நேரம் என்ன நடக்கும். மதீனா ஹராபாகும். மதீனா ஹராபாக்குற அந்த முஹம்மத் பின் சல்மான் ஹரபாயிதியான். உலக வரலாறுல சவுதியில நடக்காதது நடந்துட்டேங்க. 30,000 தியேட்டர்கள் மறுவனா டான்சிங் கேர்ள்ஸுக்கு பிரைஸ் கொடுக்கிற நாடா என்ன நாடு மாறிட்டு சவுதி மாறிட்டு. அப்ப உம்ரானு பைத்தில் குதுஸ் ஹராபு யஸ்ரிப் சொல்லிட்டு சொன்னாங்க ஹராபு யஸ்ரிப் குருஜுல் மல்ஹமானா. இந்த மதீனாவுடைய ஹராபு நடந்துட்டா அதுக்கு பின்னால மல்ஹமா வெளியாகும். மல்ஹமாங்கிறது உலகத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் எப்படிப்பட்டதுன்னா உலகம் ரெண்டா பிரிஞ்சு போராடும். என்ன செய்யும் உலகம் சொல்லுங்க. என்ன உலகம் ரெண்டா பிரிஞ்சு போராடும். இன்னைக்கு அமெரிக்காவும் ஆள் சேர்க்கிற ரஷ்யாவும் ஆள் சேர்க்கிற ரெண்டு பேரும் செய்ய போற யுத்தத்துல சும்மா போய்க்கு பொதுமக்கள் பலியாக போற இது மல்ஹமா. நடக்க போறது மல்ஹமா. மல்ஹமாவை பத்தி தௌராத்துல இஞ்சில சொல்லப்பட்டீங்க. எங்களுக்கும் சொல்லப்பட்டீங்க. நான் அதான் சொன்னேன். இன்னைக்கு யூதர்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்க போகுதுண்டு. கிறிஸ்தவ பாதர்மாருக்கு நல்லா தெரியும். எங்கடவங்க இன்னும் கண் மூடி தூங்குறாங்க. இன்னைக்கு என்ன தேவை செஞ்சு கொண்டீங்க. யார் யாருக்கோ வாய் பிடிச்சு கொண்டீங்க. அப்படி இல்ல. இது ஹதீஸ் சஹியான ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவாகுது. இந்த மல்ஹமாய்க்கு இதுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேரும் நான் சொன்ன ரெண்டு பார்சையும் ரெண்டு பக்ஷையும் ரெண்டு பிரிவும் சில்க் வே என்ற ஒன்றை பிடிக்க போறாங்க. என்னது சில்க் வே. சில்க் வே என்றது என்ன என்றத கொஞ்சம் இலங்கைக்கு வெளியில் உள்ள நாடுகள்ல கேட்டா மிச்சம் தெளிவா சொல்லுவாங்க. இலங்கையில அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா உலக நாடுகள்ல எல்லாம் பேசப்படுது. சில்க் வேன்னா பிளைட் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னால கடல்ல இருந்த இயற்கையான பாதைகள் அதுல முக்கியமா இயற்கையான ஹார்பர்கள் இதெல்லாம் இந்த யுத்தம் செய்யறவங்களுக்கு தேவை. அதுல இந்து சமுத்திரத்துல உள்ள மிச்ச முக்கியமான ஹார்பர் தான் எது ட்ரிங்கோ ஹார்பர். எது ட்ரிங்கோ ஹார்பர். இந்த ட்ரிங்கோ ஹார்பரை யாரு பிடிக்கிற இப்ப சைனா வந்து ரஷ்யா டால், இப்ப அமெரிக்காக்கா சைனாக்கா என்கிற பிரச்சனை தான் இலங்கையில இப்ப நடந்து கொண்டு அவங்களுக்கு விளங்கட்டும் விளங்காமிக்கட்டும். ஆனா இதுதான் சப்ஜெக்ட். 2007 அக்ரிமெண்ட் அடிச்சாங்க எங்கட நாட்டு என்ன நலன் விரும்பிகள் என்று சொல்ற சில ஆட்கள் யாரோட அமெரிக்காவோட அக்ரிமெண்ட் அடிச்சு 10 வருஷத்துக்கு ட்ரிங்கோ ஆபரை கொடுத்தான். ஆனா அதே நேரம் சைனாவோட பெரிய அக்ரிமெண்ட் அடிச்சு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல சைனா பில்லியன் கணக்குல டாலர்ஸ் செலவழிச்சு கொண்டிருக்கு ஸ்ரீலங்கால. இப்ப இவங்களுக்கா அவங்களுக்கா 10 வருஷத்துக்கு போறோம் இந்த கவர்மெண்டால திரும்ப ரினியூ பண்ணி கொடுத்தீங்க அதே அக்ரிமெண்ட, அதுக்கு வந்து கால கெடு இல்ல, நான் ஸ்டாப், அது உலகம் அழியும் வரைக்கும் அவனுக்கு தான் எந்த அமெரிக்காவுக்கு கொடுத்தாச்சு. இப்ப சைனா ஒரு அக்ரிமெண்டோட சிலோன்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கோம்ல, அமெரிக்கா எப்படி உள்ளுக்கு வர, இதுதான் பிரச்சனை. அமெரிக்கா உள்ளுக்கு வரதுக்கு வழி இல்ல, வரதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இலங்கையில பாதுகாப்பு இல்லைன்னு காட்டணும். அதுக்காக வேண்டிய அமெரிக்காட போர்சஸ் கொண்டு இறக்கணும், இல்லன்னா சிலோன் அமெரிக்கா கிட்ட உதவி செய்யணும். நீங்க பாக்கல இந்த பொம்பளாஸ்டுக்கு போறோம், ஒரு 10 நாள் இல்ல ரஷ்யால இருந்து ஒரு 100 டூரிஸ்ட் வந்தாங்க, இங்க வந்து மீடியால எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போனாங்க சிலோன் ஒன்றும் இல்ல, என்ன டூரிஸ்டுக்கு தாராளமா வரலாம், இலங்கையில பதட்டம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னது தெரியாவையா இருக்கும், யாருக்கு சரி தெரியுமா? ஏன் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க அமெரிக்காவை இங்க கொண்டு வர தேவையில்ல என்று காட்டுறதுக்கு. ஆனா உள்ளுக்கால கலவரங்களை உண்டாக்கி பிரச்சனைகளை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் என்னத்தையாவது புதிய பிரச்சனை உண்டாக்குற. இன்னைக்கு இலங்கையில ஒற்றுமைக்காக வேண்டி செஞ்ச முயற்சிகள் எவ்வளவுண்டா, இதை விட பெரிய பிரச்சனையும் இல்லாம போற அளவு ஒற்றுமைக்கு முயற்சி செஞ்சீங்க, செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சா இல்லையா? செஞ்ச. ஆனா இன்னும் ஒவ்வொரு நாளும் என்ன புதிய புதிய பிரச்சனை பாத்தீங்களா? ஏனண்டா எது வரைக்கும் இது தீராதோ அது வரைக்கும் பிரச்சனையை கிண்டிட்டு இருப்பான். அதனாலதான் எங்கட உம்மத்து எங்கட முன்னோர்கள் உலமாக்கள் எங்கட தீன்ல ஒரு நூல் பட்டையும் விட்டு கொடுக்கல, என்ன ஒரு நூல் பட்டை விட்டு கொடுத்தா முழு படையும் கலட்டி எடுப்பான். இன்னைக்கு பேஸ் கவரை விட்டு கொடுத்தாங்க, என்னதான் கலட்டுறான் இப்ப சொல்லுங்க, காப்ப கலட்டி அபாயா கலட்டி என்ன சாரி ஏந்தகன பழையல்ல, என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க? யார் போய் இத சாஸ்கிருதி என்று பேசி இது எங்கட ஆகம இல்ல, நீங்க வந்து என்னத்தை செய்ய பாதுகாப்புக்காக வேண்டி முகத்தை தொடங்க சொன்னாங்களோ அந்த ஸ்ரீதேவிகளை முதலாவது முன் சப்ல வைக்கணும். உங்களோட பொண்டாட்டி மாற கொண்டது சாரி விடு பாட்டு ஜெயிப்பி குழப்பங்காலத்துல பள்ளி மூடி வச்சா ஈக்கா வரலாறுல சொல்ல போறல்ல ஜும்மா நடத்துறல்ல ஈக்கா இல்ல 30 வருஷம் யுத்த காலத்துல பள்ளிகளை மூடினா சொல்ல போறல்ல பாங்க செல்றல்ல என்ன சொல்றீங்க? பொம்பளை மூஞ்ச கலட்டி வச்சா இது என்ன நடந்துச்சு? இப்ப முஸ்லிமா செஞ்ச உங்களுக்கு சம்பந்தமா? உங்களுக்கு சம்பந்தமா? யாருக்காவது சம்பந்தம் நீக்கா? இல்லன்னா செஞ்சவன் மூளைக்கு சேலுக்கும் சம்பந்தம் நீக்கா? முதலாவது இல்ல ஏன் நடந்தே அவனுக்கு தெரியா? சொல்லுங்க பாபம், இந்த பிளாஸ்ட நோக்கம் என்ன சொல்லுங்க பாபம், என்ன நோக்கம் சொல்லுங்க? கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையா? ஈக்கா இல்ல, அவன் குரான் சொல்றான் கிறிஸ்தவர்கள் தான் முஸ்லிம்களோட அன்பானவர்கள் உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தேத்தின்களுக்கு கடுமையான பயங்கரமான விரோதிகள் யூதர்களும் முஸ்லிம்களும் என்று சொல்லிட்டு சொல்றான். யாரெல்லாம் தங்களை தாங்களே நசாராக்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்களோ அவர்கள் தான் இரக்கத்தால் அன்பால் சமீபமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. என்ன பிரச்சனை? ஏன் போய் இந்த தாக்குதல் நடத்தினான் என்று பாருங்க பாப்போம். ஏதாவது ஒரு விரோதமீகா? என்னமாவது ஒரு காரணம் சொல்லலாமா? எதுவுமே இல்ல. ஏன் செஞ்சான்? ஏன் செஞ்சான்? அமெரிக்காட கைப்புள்ள செஞ்ச வேலை. ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கினது யாரு? யார் உருவாக்கினார் சொல்லுவோம்? ஐஎஸ்ஐஎஸ் யார கொலை செஞ்ச அவங்களுக்கு தெரியுமா? இராக்ல யார கொண்ட? முஸ்லிம்கள். சிரியால யார கொண்ட? முஸ்லிம்கள். போற போற நாடு எல்லாத்துலயும் யார கொலை செஞ்ச? முஸ்லிம்கள். அப்ப இங்க வந்து முஸ்லிம்களுக்கு நலவு செஞ்சோ? 7 பேர் சொர்க்கம் போனதுக்கு நாங்க எல்லாம் நரகத்திலயோ? தேங்கலையான கேட்கிற கேள்வி. அவங்க சொர்க்கம் போயிட்டாங்களாம். அப்ப நீங்க எல்லாம் சொர்க்கம் நாங்கள நாடகத்திலயோ? விளப்பம் கெட்ட கூட்டம். நான் சொன்னேன் அவன்ட சேலுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் செஞ்சேன்னு அவனுக்கே விளப்பம் இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்தத நீங்க தெளிவா சொல்லணும். இது முஸ்லிம்கள் மீது போடப்பட வேண்டிய ஒரு பழி அல்ல, முஸ்லிம்கள் எங்க சரி ட்ரைனிங் பண்ணினாங்களா இத இல்ல அப்படின்னா இந்த மூணு வருஷமா ஸ்ரீலங்கா டிஃபென்ஸ் எங்க தூங்கிச்சு கேளுங்க பயந்து சாவானா கேளுங்க என்ன உனக்கு தெரியும் நீ என்ன படிச்சிருக்க இத பத்தி யார் செஞ்ச நாட்டுல சம்பளம் கொடுத்தவங்க லட்சக்கணக்கான மக்களை சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறேன்னதுக்கு என்னதுக்கு முஸ்லிம்களும் சும்மா ரோட்ல போற பாம்ப தூக்கி களத்துல போட்டு யார் அநியாயக்காரன் காட்டி கொடுங்க இந்த நாட்டில் 1200 வருஷமா முஸ்லிம்கள் தழைதான் வாழ்ந்தாங்களா இல்ல யாராவது கிளர்ச்சிவாதிகளை உருவாக்கினாங்களா இல்ல 1954 பிறகுதான் ஸ்ரீலங்காக்குள்ளால அப்படியான சிந்தனை உள்ள சில ஜமாத்துகள் வந்தாங்க சில ஜமாத்துகள் சிலோனுக்கு வந்த காரணத்தை அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்க ஜிஹாத் மூலமா இஸ்லாமிக் எஸ்டேட் உருவாக்குறதுக்காக வேண்டி நாங்க வந்தோம் எழுதிக்கோங்க என்னதுக்கு இலங்கையில ஜிஹாத் மூலமா இஸ்லாமிக் எஸ்டேட் உருவாகிறோம் அடே 1100 வருஷமா வாழ்ந்த எந்த முஸ்லிமுக்கும் இப்படி ஒரு சிந்தனை இலங்கையில இருந்துச்சா இருக்கல இவே யார் இந்த மாதிரியான சிந்தனைகள் உருவாகிறதுக்கு முஸ்லிம்கள பழமையிலிருந்து தலைமைத்துவத்திலிருந்து உலமாக்களிலிருந்து பிரித்தவர்கள் அவர்கள் தான் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த 80 வயசு கேஸ் எல்லாம் மவுத் ஆகிறதுக்கு முந்தி பேய் சந்திச்சு கேட்டுக்கோங்க இல்லாட்டி பிறகு உங்களுக்கு ஒரு பலம் வேணுங்காது கேளுங்க ஒரு நாள் இருந்துச்சு இலங்கையில முஸ்லிம்கள் வாண்ட வருவாங்க போவாண்ட போவாங்க அப்படியான தலைவர்கள் இந்த முஸ்லிம்களை வழி நடத்தினாங்க இருந்துச்சா இல்லையா ஒரு ஒரு வார்த்தை அதுக்கு மீறி பேசுவாங்களா முஸ்லிம்கள் இல்ல எப்படி இருந்த முஸ்லிம்களை இந்த தலைமைத்துவத்திலிருந்து எப்படி உடைச்சாங்க எப்படி உலமாக்களை பத்தி குறை சொல்லி மார்க்கத்துக்கு ஆதாரம் காட்டி இது அப்படி இது இப்படி என்று மனுஷனை போட்டு குழப்பி பைத்தியகாரனாக்கி விட்டான் இப்ப இதால என்ன நடந்துச்சு இபாதத் உண்டாச்சா அல்லாஹ் நெருக்கம் உண்டாச்சா என்ன நடந்துச்சு தெரியுமா இருந்த தலைமைத்துவத்திலிருந்து உடைச்சல் உண்டாச்சு அதுக்கு போற பொய்க்கு பேசிக்கொள்ற நாங்கெல்லாம் ஒத்துமையாயிருக்கிறோம் பச்சை பொய் காரணம் அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்கள் இப்படியான ஒரு பிரிவினைவாதிகளை உருவாக்கினார்கள் முதலாவது அதுக்கு போற கட்டுக்கடங்காத ஒரு சமுதாயம் உருவாகி தான் நினைச்சது மார்க்கம் தான் நினைச்சதுதான் வழிமுறை உருவாகி அவன் அவன் தீனுக்கு வியாக்கியானம் சொல்ல தொடங்கினான் அதிலிருந்து பிரயோஜனம் எடுத்த அல்லாஹ்வுடைய விரோதிகள் செஞ்ச வேலைதான் இது இப்ப நாங்க என்ன செய்யணும் நாங்க எங்கட சமுதாயத்தை வழி நடத்தணும் பழைய எங்கட இமாம்களுடைய வழியில மதுகபுகள்ல நல்ல விளைங்க நான் அடிக்கடி பேசுற விஷயம் தான் ஹிஜ்ரி 300 இருந்து 1300 இடையில மதுகப் பின்பற்றாத எந்த ஒரு முஸ்லீமும் உலகத்துல வாழல எத்தனை வருஷம் 1000 வருஷம் எத்தனை வருஷம் 1000 வருஷமா இந்த பூமியில மதுகப் பின்பற்றாத யாரும் வாழல எங்க நாட்டுல ஷாஃபி மதுகப் தான் முஸ்லிம்களுடைய மதுகப் 1000 வருஷத்துக்கு மேல எங்க நாட்டு முஸ்லிம்கள் ஷாஃபி மதுகப்பை பின்பற்றினாங்க இந்த உலமாக்கள் எல்லாம் படிக்கிற கிதாப் எல்லாம் என்ன மதுகப் ஷாஃபி மதுகப்புடைய கிதாப் பொறவு இதே ஆலிமுகிட்ட போய் கேட்டா கிதாப்ல என்னது சொல்லுவார் என்ன ஷாபி மதகுடைய மசல அவர் சொல்லுவார் எவனாவது கொலப்புறத்தை வந்து குழப்பினா அப்படின்னு தான் இப்படின்னு தான் அவருக்கே குழப்பமாக்கிமாங்க இப்ப ஆலயமா குழப்பி போட்டு போயிட்டுருவான் இந்த நிலைமை மாறணும் இதுக்கு பிறகு கண்மூடித்தனமா மதுகை பின்பற்றணும் எப்படி எப்படி மதுகை பின்பற்றணும் கண்மூடித்தனமா 1000 வருஷமா முஸ்லிம்கள் எந்த வழியை பின்பற்றி சொர்க்கம் போனாங்களோ அப்ப 1000 வருஷமா சொர்க்கம் போகலையா போனாங்களா இல்லையா 1000 வருஷம் முஸ்லிம்கள் சொர்க்கவாதிகளா இல்லையா என்ன சொல்றீங்க சொர்க்கவாதிகள் இந்த 1000 வருஷமே உம்மத்து சொர்க்கம் போன வழிமுறைய கண்ண முடி ஒரு பின்பற்றலவா சொல்லுங்க அதனால மேலான சகோதரர் பெரியவர்கள் அந்த வழியில எங்கட உம்மத்தை உறுதியாக்கணும். அதுல இருந்து வழி தவறி போக கூடாது. சாவாழ்வு உண்டு, சேர்ந்து வாழ்றேண்டு, எங்கேயோ போற சனியன் எல்லாம் தூக்கி பனியன்ல போட்டு கொள்ள கூடாது. விளங்குதா? அது வந்து அதுக்கு ஒரு ஹத்தி, அதுக்கு ஒரு அளவுக்கு, அந்த அளவுல போகணும். அந்த அளவை மீறி, எல்லையை மீறி போனாங்கடா, அது வந்து சும்மா தேவையில்லாத சனியன் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அதனால சும்மா பயந்து போறல்ல, சும்மா தேவையில்லாம பயப்படுறல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனையான நிலைமை வந்தா முஸ்லிம்களுக்கு ஆறுதல் சொல்றான். நீங்க மனசால புரிஞ்சிட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க தான் உயர்ந்தவர்கள். நீங்க முஃமின்களா இருந்தா, நீங்க உண்மையிலே முஃமின்களா இருந்தா நீங்க தான் உயர்ந்தவர்கள். ஆனா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தா நீங்க விளங்கிக்கோங்க, உங்களுக்கு முன்னால இருந்த முஃமின்களுக்கும் இப்படி வந்துச்சு. வந்துச்சா இல்லையா? இது என்ன கேசா? பலஸ்தீன்ல நடக்கிறது எவ்வளவு பயங்கரமான விஷயம், பர்மால நடந்தது எவ்வளவு பயங்கரமான விஷயம் சொல்லுங்க. சைனால 5 வருஷத்துல 2 கோடி முஸ்லிம்களை வெளியேற சொல்லிங்க, இல்லாட்டி இஸ்லாத்தை விட சொல்லிங்க. பகல இந்த நிலைமை ஆரம்பிச்சு உங்களுக்கு இவ்வளவு பயந்து சாவதுக்கு இல்ல. சிரியால நடந்துச்சோ 20 லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சு போட்டான், இல்லாட்டி மிஸ்டர்ல லிபியால தூனஸ்ல நடந்த புரட்சிகள் நடந்துச்சோ எதுவும் இல்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், உங்களுக்கு ஏதாவது வந்துட்டா அதை விட உம்மத்துக்கு வந்தீங்க, வந்தீங்க இல்லையா? வந்தீங்க. எனவே நீங்க அதை பார்த்து ஆறுதல் அடையணும். வசில்கல் அய்யாம் உதவிலுஹா பைனன்னா, அல்லாஹ் தஆலா இப்படியான காலங்களை சுத்தி சுழல வைக்கிறான், உங்களுக்கு வர வைக்கிறான். ஏன் தெரியுமா? வலியஅலம் அல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் யாருங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்துறதுக்காக. உங்கள்கிட்ட இருந்து சுஹதாக்களை எடுக்கிறதுக்கா. சுஹதாக்கள் யாரு? யார் சுஹதாக்கள்? யார் முன்னோக்கினானோ அவன் ஷஹீத், யார் ஓடினானோ அவன் நரகவாதி. அப்படியே இல்லையா? என்ன சொல்றீங்க? பயந்து ஓடுறவனை வெட்டினா அவன் பெரும் பாவி, ஓடினான்ன்றது பெரும் பாவம். முன்னோக்கினான் அவனை வெட்டி கொலை செய்யறான், அவன் ஷஹீத். எங்கட உம்மத்து ஓடுற உம்மத்து இல்ல எப்பயுமே, எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு கட்டி கொண்டு ஓடுற ஆட்கள் இல்ல. மறந்துடுவானா? வேளாண் சகோதரர்ல பெரியவர்ல அப்படி இல்ல. நாங்க தாங்கி நிக்கிற ஆட்கள், நாங்க எங்கட உடைமைகளை, எங்கட எங்கட மார்க்கத்தை தீன பாதுகாக்கிற ஆட்கள். வயசு மின்கும் சுகதா, உங்கள்கிட்ட இருந்து அல்லா சுகதாக்கள் எடுப்பான். அல்லாஹ் உலகுல்லா மீன், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அது போல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் சுத்தப்படுத்தி குவாலிட்டியான ஆட்களை அடையாளப்படுத்துவான். அதுக்கு புறவு வயம் மக்கள் காபிரீன், காபிர்கள் அழிப்பான். 4 விஷயம் சொல்றான். எத்தனை விஷயம்? 4 விஷயம். முதலாவது சொல்லுவோம், ஈமான் கொண்டவங்க யாருன்றதை வெளியாக்குவான். முனாஃபிக்குகள் யாருன்றது விளங்கும், மூமின்கள் யாருன்றது விளங்கும். இப்படியான பிரச்சனைகள் வந்தா ரெண்டாவது சுஹதாக்களாக எடுப்பான் சிலர். மூணாவது மூமின்கள்லையும் வடிகட்டி பரிசுத்தமான குவாலிட்டியான ஆட்களை பிரித்து காட்டுவான். 4வது காபிர்கள் அழிப்பான். காபிர்கள் அழிக்கிறது 4வது. அதுக்கு முன்னால எங்களுக்கு சோதனை, அதனால சும்மா பயந்து கொண்டிருக்கிற ஆட்கள் இல்ல. நாங்க சும்மா தேவையில்லாத பயப்படு பயங்களை எடுத்துக்கொள்ளவும் வேணாம். எங்கட எங்களுக்கிட்ட என்ன பயப்படுறது கேங்க? நாங்க துறவுகளை வாழ்ந்தோமா வரலாறுல இல்ல? இன்றைக்கு துறவு செய்யறதுக்கு தயாரானவங்களா இல்ல? ஏ பயமுறுத்துறான், யார பயமுறுத்துறானோ அவன் ஷைத்தான். அல்ல குர்ஆன்ல சொல்றான், இன்னமா ஜாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஹு அவ்லியா, அல்லாவுடைய இணையர்களை பயமுறுத்துறவன் ஷைத்தான் என்று குர்ஆன் சொல்லுது. அது யார பயமுறுத்தினாலும் சரி, சும்மா பயப்படுறல்ல, சும்மா பயப்படுறல்ல, அப்படி இல்ல. நாட்டுடைய பாதுகாப்புக்கு நாங்க உதவி செய்யறது சந்தேகம் இல்ல. எங்களை செக் பண்ண வராங்களா, தாராளமா அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது. என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுறது. பொய்க்கு பயந்துட்டு வாழ்றது இல்ல, அதனால மேலான சகோதரர்கள் பெரியவர்கள் உன்னதமான ஒரு மாதத்தை அடைஞ்சோம். ரமலானுடைய மாதத்தை எதிர இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் பேலன்ஸ் செய்தி அப்படிதானே. இன்னும் சில இன்னைக்கு முடிஞ்சா அதுக்கப்புறம் இன்னும் மூணு ராவு தான் நிற்கும். அப்ப இந்த மாதத்துடைய சிறப்புகளை அடைகிறதா இருந்தா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. குறிப்பா கடைசி பத்துல ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யறாங்க. அதுல நாங்களும் அல்லாஹுவின் மூலமா விடுதலை செய்யப்பட எங்களுக்கு அல்லாஹ்வோட பக்கம் நெருங்குற தேவைக்கு நாங்களும் நெருங்கணும். இபாதத்துகளால, தொழுகையால, குர்ஆன் திலாவத்தால, அதிகமா துஆ செய்யறதால, அதிகமா பாவ மன்னிப்பு தேடுறதால, தௌபா செய்யறதால, அடுத்தவங்கள ஹக்குகள் ஏதாவது மோசடி செஞ்சிருந்தா அவைகளை அவர்களோடையே பேசி தீர்த்து கொள்றதால, கடன்களை நிறைவேற்றுறதால, தாய் தந்தையர்கள மனதை புண்படுத்தி இருந்தா அந்த தாய் தந்தையர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு மண்டாடி அதை தீர்த்து கொள்றதால, உறவுகளை முறிச்சி பகமைகளோட வாழ்றதா இருந்தா அந்த இரத்த உறவுகளை பந்தங்களை போய் சேர்ந்து அவர்களோட அவர்கள்ட ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிச்சு, நாங்க தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டு அவைகளை தீர்த்து கொள்றதால, உறவுகளை பேன்றதால, உண்மையான சகோதர வாஞ்சையோட செயல்படுறதால, ஏற்கனவே தொழுகைகளை பாலாக்கி இருப்போம், இபாதத்துகளை வீணாக்கி இருப்போம், அவைகளுக்காக வேண்டி எல்லா இடத்துல மன்றாடி இனிமேல் இப்படி நடக்காது என்று உறுதி கொண்டு எல்லா இடத்துல சௌபா செஞ்சு மீள்றதால, ஏதாவது பாவங்கள்ல நாங்க தொடர ஈடுபட்டிருந்தோம், ஏதாவது பாவங்கள் எங்களிடத்துல தவறா நடந்திருந்தா வேண்டுமட்டு செஞ்சிருந்தா அவைகளை தனிமேல அல்லாஹ் கிட்ட மன்றாடி, அல்லாஹ் இதுக்கு பின்னால நான் இப்படி செய்யவே மாட்டேன் என்று அல்லாஹ் கிட்ட உறுதி கொடுத்து அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீள்றதால அல்லாஹ் நெருங்கணும். அப்படியான ஒரு உண்மையான வடிவம் உருவானா ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படியான மக்களை மாறுவாங்கண்டா. நாடு சும்மா பேரலும் கத்துறவங்களுக்கு நேரடியா இறங்கும். யார் அல்லாஹ்வுடைய நேசர்களை துன்புறுத்துவானோ அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அவர்களோட யுத்தம் செய்வேன் என்று சொல்றான். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதந்துஹு பில் ஹர்ப், அவனோட நான் யுத்த பிராரணம் செய்யறேன் என்று சொல்றான். எங்களுக்கு பிரச்சனை என்னடா, எங்கட நாட்டுல வலிமார்கள் இல்ல, யார் இல்ல, அவுலியாக்கள் இல்ல, துவா செய்ய ஒன்று ரெண்டு புறக்கி எடுக்கிறதுக்கு அல்லாட பார்வையில யார் இருக்கிறானோ யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியா. உண்மையிலேயே அல்லாட வலிமார்களா வாழ்ந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு கத்தி இருக்கிற கத்துக்கு சும்மா இறங்கும், எப்படி போகும். அதனால நாங்க தௌபா செஞ்சு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவோம்டா, இதெல்லாம் தவிடு பொடியாகும். அதனால அல்லாவை நெருங்குறதுக்குரிய வழிய பாக்குறோம். ரமலான் அதுக்காக வேண்டி வந்த மாதம், தக்வாவுக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, அல்லாஹ் அடையிறதுக்காக வேண்டி வந்த மாதம். எங்களை விட்டு போக போகுது, முடிய போகுது. இப்ப இன்றைக்கும் எங்கட கேள்வியும் கூத்தும் விளையாட்டும் சிரிப்புமா இக்கேலாம், இன்னைக்கு சீரியஸ் ஆகணும். எங்க பின்னால என் வாழ்க்கை மாறணும், நான் அல்லாஹ்வுடைய ஒரு நேசனாய் மௌத்தாவேன் என்ற உறுதி வரணும். செஞ்சு கொள்வோம் மாஷா அல்லாஹ்.